அப்பேற்பட்ட அக்னியானது ஜாதவேதா. அந்த அக்னியானது சுயமிவ எப்படியானால் செல்வத்தை நமக்கு கொடுக்குமோ அதே போல ரங்கநாதன் வந்து பாதுகையாகிற செல்வத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும். பாதுகையை கங்கிட்ட இருந்துட்டாக்க பாதுகை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவனா, ஐகீகமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், பார்லவீகமான மோட்ச ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதனால அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டவனா, எம்பெருமான் சொல்றான், எஸ் அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம் அப்படிங்கிறான். யாரிடத்துல அதிக நான் அனுகிரகம் பண்றேனோ கிருபை பண்றேனோ அவனுடைய செல்வத்தை நான் அழிச்சு விடுவேன். ஏன்னா அவன்கிட்ட செல்வம் இருந்ததுனாக்க அவன் எங்கிட்ட இருக்கான பக்தியானது வர வர குறைஞ்சு போடும். அதனால் அவனுடைய செல்வத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்றான் எம்பெருமான். அதுபோல பண்ணாமல் நீ பாதுகாதி என்கிட்ட கொடுத்துட்டியானாக்க அது இந்த வித்தன் செல்வத்தையும் கொடுக்கும், மோட்சமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதனால ரங்கநாதன் பாதுகா தேவியை எனக்கு கொடுக்க முடியாத என் பாதுகா தேவியே நீ அனுகிரகம் பண்ணு என்று பாதுகா தேவியை பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினாம் அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. ஸ்லோகம் 751. சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினாம் அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. சுவாமி தேசிகன் பாதுகையை சேவிச்சார். பாதுகையை சேவிச்ச உடனே யசாக்கிரமா வந்து பாதுகையுடைய அமைப்பு, பாதுகையில் வைக்க முடியாத ரத்தனங்கள், அப்புறம் ஒவ்வொரு ரத்தனங்கள் இவைகளாக எடுத்துக்கொண்டு இவைகளெல்லாம் இது வரலும் வர்ணித்தார். ஆக பாதுகா மூர்த்தியை இது வரலும் வர்ணித்தாச்சு. இதற்கு பிறகு இந்த பாதுகையினுடைய சுரூபத்தை வர்ணிக்கிறார். பாதுகையில உள்ளே இருக்க முடியாத ஆத்மா இருக்கேன், சாதாரண ஆதிசேகன்கிற நித்திய சூரி தான் பாதுகையாக அவதரிச்சிருக்கான். ஆனபடியாலே உள்ளே இருக்க முடியாத ஆத்மாவை இப்ப வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். சிருஷ்டம் பூமாவனம் தேன நித்தியம் சேஷ சமாதினான். அனந்தேன சிருஷ்டம் என்ன பண்ணாம் பல ரூபம் எடுத்துக்கிறானோ இல்லையா, அதுல இப்போ பாதுகா ரூபத்தை எடுத்துக்கிட்டான். அனந்தனது பொருள் எப்படி இருந்தான் அப்படின்னா, திருப்பார்கடல்ல அவருக்கு சயனமாக இருந்தான். ஆக திருப்பார்கடல்ல சயனமாக இருந்த ஆதிசேகன் பூமியில பெருமாள் அவதரிச்ச உடனே ரங்கநாதனுக்கு பாதுகையாக இங்க வந்து சேர்ந்தான் என்று சாய்கிறார். அனந்தனானவன் பல ரூபத்தை எடுத்துக் கொள்வாங்கிறத நம்ம ஆலமந்தாரம் சோத்திரத்தில சாதிச்சாரு. நிவாசன பாதுகாம்சகோபதானவரிஷாதவ வாரணாதிபிஹி சரீர வேதைஹி தவசேஷதாங்கதீஹி யசோஜிதம் சேகை தீரியதே ஜனைஹி என்று சாதிக்கிறார். நிவாச வாசஸ்தானமாக எம்பெருமான் இருக்கிறதுக்கு இடமாக இருக்கானவன் நிவாசம் செய்யா செய்யான படுக்கையாக இருக்கான், திருப்பார்களில் படக்காருந்தான். அப்புறம் உட்காருகின்ற காலத்தில் ஆசனமாக இருப்பான், சிம்மாசனமாக இருப்பான். அதுக்கு பிறகு பாதுகையாக இருப்பான், நடக்கிற காலத்தில் பாதுகையாக இருப்பான். அப்புறம் வஸ்திரமாகவும் இருப்பான் எம்பெருமானுக்கு சுற்றி. அப்புறம் உபதான தலையணையாகவும் இருப்பான். அப்புறம் வெளியே எழுகின்ற காலத்தில் வெயிலோ அல்லது மழையோ படாமல் உடையாகவும் இருப்பான். அதனால பலவிதமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு இவன் என்ன பண்ணிருக்கான், எம்பெருமானுக்கு சேரமாகவே இருக்கான். ஆகினால் அவனை சேரன் என்றே சொல்வான். சேரஸ்வரூபமே உள்ளவான் அப்படின்னால அவனை ஆதிசேகன் சேரன் என்றே நாம் சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட சேரன் இப்பொழுது திருப்பார்கடல்ல பள்ளையா படுக்கையாக இருந்தவன் பூமியில ரங்கநாதனாக அவதரித்த உடனே ரங்கநாதனுக்கு பாதுகையாக வந்து சேர்ந்தான் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க சேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, அதாவது ஜீவர்கள் எல்லாரும் எப்பொழுதுமே இயற்கையாகவே தாசர்கள் சேகர்கள் அப்படின்னா, அது ருத்ரன் சொல்லுகின்ற காலத்தில் மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தில் தாசபூதா சுதஸ்வர்வே ஹியாத்மான பரமாத்மனஹ அதோகமபிதே தாசஹா இது மத்வா நமாம்யம். உன்னை நான் ஏன் சேவிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்றார் ருத்ரன். தாசபூதா சுத சர்வே இயற்கையாகவே ஆத்மானஹா ஜீவர்கள் எல்லாருமே உனக்கு தாசபூதர்கள். அந்த ஜீவர்களுக்கு நானும் ஒருவனான் அப்படின்னாலே அதாக அகமபி தே தாசகா, நானும் உனக்கு தாசன் அதனால அந்த எண்ணத்தோட கூட சேகங்கிற எண்ணத்தோட தாசங்கிற எண்ணத்தோட உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஜீவராஜிகள் எல்லாருமே தாச புதர்கள் சேகர்கள் அப்படின்னு சொல்றோம். சேகங்கத்தை பிரித்து சாதிக்கிற காலத்துல ரகசிய சாரத்தில் சுவாமி தேசியன் சேகத்துவமாவது தனக்கு ஒரு உபகாரத்தை பிரதானமாக பற்றவன்றிக்கே பரோபகாரார்கமாக உபகாரார்கமாக இன்னாக்க பரோபகாரத்துக்கு தகுதி உடையவனாக நாம் எப்பொழுதும் இருப்பதன். ஆனால் யாருக்கு உபகாரம் பண்றோம் அவரிடத்தில் எந்த விதமான பிரதிபலிதனத்தையும் எதிர்பாராமல் தனக்கு ஒரு உபகாரத்தை பிரதானமாக பற்றவன்றிக்கே தனக்கு எந்த விதமான உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் அவனுக்கு எப்போதும் உபகாரம் பண்ணிட்டு இருக்கணும் இருக்கும் இல்லையோ அப்படி இருக்கிறதுக்கு என்ன பேரு? அப்படி யார் பண்றாலோ அவனுக்கு சேஷன்னு பேரு. யார் உபகாரத்தை பெறுகிறானோ அவனுக்கு சேஷி என்று பெயர். இதே பாஷிகார சாதிக்கிற காலத்துல பரகத அதிசயாதானேச்சயம் உபாதேயத்துவமே எஸ் சுரூபம் சசேஷம் பரஹா சேஷி அப்படிங்கிறார். பரகத அதிசயாதானேச்சயம் பரர் பிறர் பிறரிடத்துல ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும் எண்ணத்தோட கூட என்ன தன்னுடைய சொரூபத்தை இவன் நினைக்கிறானோ அவன் சேஷன் அப்படின்னார். அதாவது இப்ப நாம் ஒருத்தர் பெரியவாளை சேவிக்கிறோம், சேவிச்சா அவளை நாம் சேவிக்கிற காலத்துல அவள் என்ன நினைச்சு சேவிக்கிறோம்? அவள் பெரியவர், என்ன வாய்ச்சவர், மகா வித்வான் என்ன, ஆகினால அவரை சேவிச்சு அனுகிரகம் பண்ணுவார் நாம் சேவிக்கிறோம் இல்லையா. அப்படி சேவிக்கிற காலத்துல அவருக்கு ஒரு அதிசயத்தை நாம் உண்டு பண்றோம். என்ன விஷயத்தை உண்டு பண்றோம்? அவர் பெரியவர், சேவிக்கத்தக்கவர், கண்ணியமானவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை, ஒரு வித்வான் அப்படிங்கிற ஒரு பெருமையை அவருக்கு உண்டு பண்றோம் நாம் சேவிக்கிறதுனால, தெரிஞ்சுதா. அதனால பரகத அதிசயாதானேச்சயா யாரை சேவிக்கிறோமோ அவளுக்கு ஒரு பெருமையை உண்டு பண்ண வேண்டும் கூட எண்ணத்தோட கூட நாம் சேவிக்கிறோம். சேவிக்கிறதுனால அவர் சேஷியார, அவரை நாம் சேவிப்பதனால நம்ம சேகனாக ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட சேகனாக இருக்கிறார். சிஷ்டம் பூமௌ அனந்தேன அனந்தேன அனந்தேனா எம்பெருமானாலே அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அல்லது அனந்தனாலே, அனந்தனே என்ன பண்றான் சேகன் பல ரூபத்தை எடுத்துக்கிறானோ இல்லையவன். அப்படி பல ரூபத்தை எடுக்கிற காலத்துல பூமியில தன்னை என்ன பண்ணிருந்தான்? பாதுகையாக எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு எப்படி எடுத்துட்டான்? நித்தியம் சேஷ சமாதினாம், எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு சேஷமாகவே இருப்பது என்கிற எண்ணத்தோட தன்னை பாதுகையாக ஆக்கி கொண்டான். ஆகினால அகம் சம்பாவயாமித்வாம், அதனால ஒண்ணு நான் என்ன தெரியுமா பாதுகே, ஆத்மானமிவ பாதுகே, ஜீவாத்மாவை போல ஒன்ன நண்ணுகிறேன். ஜீவாத்மா எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டுமானாக்க, எப்படியானால் பிரணவத்துல ஜீவாத்மாவானது தாசன் சேகன் தெரிகிறதோ அதனால ஜீவாத்மா எப்பொழுதும் சேகனாக இருக்க அப்படின்னாலே நானும் உன்னை ஜீவாத்மாவாக சேகனாக நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த ரூபத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அனந்தனுக்கு சேகன் ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டுமானாக்க, பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு எந்த விதமான உபகாரத்தையும் எதிர்பாராமல் எம்பெருமானுக்கே பல வகையில் உபகாரம் பண்ணுங்க அப்படின்னாலே அவனுக்கு சேகன் என்று பெயர். அப்பேற்பட்ட சேகனாக இந்த உருவம் எடுத்துருக்கேன், நானே நான் அப்பேற்பட்ட ஒன்னே அப்படியாக நான் எண்ணுகிறேன் என்று சுவாமி தேசியன் இங்கே சாதிக்கிறார். இங்கு நித்திய சூரியன சேகனை சாதாரண ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மாவை நினைக்கிறேன் சுவாமி தேசியன் சாதிக்கிறாரு. ஆதிசேகன் வந்து நித்திய சூரியாச்சு, அது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன சாதாரண ஜீவனை போல சொல்றதா இது மட்டமானது தானே. உயர்ந்ததை போய் எங்கேயாவது உபமானம் கொடுக்கறதா இதுவா கொடுக்கறதா என்ன பண்ணுவா? சாதாரணமா இருக்கிறத உசத்தி உயர்ந்ததாக சொல்லுவா. இங்க உயர்ந்ததை போய் தாழ்மையா இருக்கும்படியான தாழ்ந்ததான ஜீவனாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னு கேட்டாக்க, பாதுகையில ரெண்டு அம்சம் இருக்கு. என்ன அம்சம்? ஒன்னும் பாதுகை பார்க்கிற அளவுல அது எப்படி இருக்கு? அச்சேதனம் மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கிறது. எல்லாரும் பாதுகை அச்சேதமாக வச்சிருக்காரோ இல்லையோ அந்த நிலையில நம்ம என்ன பண்றோம்? பெருமாள் சாதிக்கான பாதுகையும் அச்சேதனமாக நினைக்கிறோம். அதிலே அச்சேதனத்துல அதனுடைய ஆத்மா அதுக்கு உள்ள இருக்கிறபடினால அது வச்சுதான் ஆதிசேதனுடைய உருவம் என்று ரெண்டு தான் நினைக்கிறோம். இங்க அச்சேதனம்ங்கிற ஒரு முறையை மாத்திரம் மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன அதுக்கு ஜீவனோட ஜீவனாக அவனை நினைக்கிறேன்னு சொல்லுகிறால மட்டும் இல்ல என்று சமாதானம் இதுக்கு சொல்லலாம். நம்ம இங்க இன்னொரு பொருளும் கொள்ளலாம். என்னன்னு கேட்டோம்னா, ஆச்சாரியனை எம்பெருமானுக்கு சமமாக நினைத்து அது எல்லா உபச்சாரங்களும் பண்ணி ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கு. பிரமாணமும் என்ன சொல்றது? சாட்சான் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியமையந்தனும் மக்னான் உத்திரதேலோகான் காருண்யா சாஸ்திரவாணினா என்று எம்பெருமானே ஆச்சாரியனாக அவதரித்து எல்லோரையும் உய்விக்க செய்கிறான் என்று குரல் உள்ள ஸ்லோகத்தை பார்க்க மாத்தாக்க பெருமாளே அவதரிக்கிறான் என்று சொல்லுகிறது. அதனால ஆத்மானமியோ மன்னியேன் அறிஞ்ச ஆத்மான துவாம் ஆத்மானமியோ பாதுகேன் என்ன போல நினைக்கிறேன் என்ன போல நினைக்கிறேன்னு சொன்னாக்க நான் இந்த பேர்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்க பெருமாள் இடத்துல போய் வெங்கடேசன் மலையில வெங்கடாஜன் மலையில போய் என்னுடைய தகப்பனாக இருந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அப்பேட்டு அறந்து சூரியனாலே நான் இங்கே படைக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அல்லது எம்பெருமான் இருக்கானே எம்பெருமான் சாட்டால் திருவாங்கடமுடையான் திருவாங்கடமுடையினாலே எம்முடையனாலே என்னும் பூமியில என்ன சேதனாக அவன் என்ன அவதரிக்க முடியாத பண்ணான். ஆக அவன் கைகிரி பண்ணதற்காக என்ன அவதரிக்க முடியாத பண்ணான். அதனால நீயும் எம்பெருமானாலே பாதுகையாக அவதரிக்க முடியாத பண்ணப்பட்டாய். நானும் எம்பெருமானாலே இங்க எம்பெருமான் கைகிரி பண்றதுக்காக பிரச்சாரம் சம்பாவனை இதை சம்பிரதாயத்தை உத்தாரணம் பண்ணுவதற்காக நான் படைக்கப்பட்டேன். ஆகையினால நானாக நான் ஆத்மானமிவ என்னையாக நான் நினைக்கிறேன் என்றும் ஒரு பொருளும் இந்த ஸ்லோகத்தில் கொள்ளலாம் என்று சொல்வர் பெரியோர். பத்மா போகாது பாதுகே ரங்க பர்த்து பாதஸ்பரிசாத் போகமன்யம் பிரபிச்சோ சேஷஸ்தீகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியாணாம் அக்ரணி யாமுனேயா. ஸ்லோகம் 752. பத்மாபோகாது பாதுகே ரங்கபர்த்து பாதஸ்பரிசாத் போகமன்யம் பிரபிச்சோ சேஷஸ்தீகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியாணாம் அக்ரணி யாமுனேயா. பாதுகாதேவி ஆச்சாரியர்களுக்குள்ள சேற்றதாக இருக்கும்படியான அதாவது ஆச்சாரியார் சிவாஷ்யகாரர் சிவசாங்க மிஸ்ரர் மகாபூர்ணர் மாதிரியான ஆச்சாரிகள் நிறைய இருந்திருக்கார். அந்த ஆச்சாரியர்களுக்குள்ள மிக சிரேஷ்டரானவர் யாமுனேயர் அப்படின்னார். ஆக அப்படியே ஆள வந்தா இருக்கிற ஆச்சாரியன் பத்தி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டோம்னா நிவாசையாசன பாதுகாம் சுகோபதான பரிசாத்த பவாரணாதிபி. நீ பல சரீரங்களை நீ எடுக்கிற எப்படி பெருமாளுக்கு இருக்கிறதுக்கு சம்பாசனமாக இருக்கேன் படுக்கையாக அதுவும் எடுத்துக்கிற இன்னும் உட்காரணம்னாக்க உட்காரத்து வந்து எப்படி இருக்கேன் நிக்கணும்னா நிக்கிறது வந்து எப்படி இருக்கேன் அப்புறம் நிக்கிற காலத்துல நடக்கிற காலத்துல பாதுகையா இருக்கேன் அதே மாதிரி எம்பெருமானுக்கு அணையாக இருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உன்னுடைய ஒவ்வொரு மூர்த்திகள் உனக்கு பல சரீரங்கள் எடுத்துக்கிற எந்தெந்த சரீரம் வேணுமோ அது சரீரம் எடுத்துக்கிற அதுல இந்த பாதுகாங்கிற சரீரத்தை இப்ப எடுத்துட்டு இருக்கே நீ எதுக்கு எடுத்துட்டு இருக்கே தெரியுமோ நீ அப்படின்னு கேட்டோம்னா பத்மா போகாது பாதுகே ரங்கபர்த்துகும் பாதஸ்பரிசாது போகமன்யம் பிரபிசோகோ. மகாரிஷி என்ன பண்றா எம்பெருமானுக்கு திருவடியை பிடிச்சி விடுறான். அந்த கைங்கிறதுக்கு இவர் ஆசைப்படல. ஏன்னா பாட்டி பண்ற காய்கறதுக்கு போட்டி இல்ல. நித்தியசூரியனுக்கெல்லாம் போட்டி கிடையாது. அவாவா பண்ற காய்கறது அவாவா கைகிறத பண்ணுவா அந்த கைகிறத நானே பண்றேனே அப்படிங்கிற ஒரு அசூயம் கிடையாது வாழ்க்கெல்லாம். அதனால பாட்டி பண்ற கைங்கரியம் எம்பெருமானுக்கு திருவடி பிடித்து விடக்கூடிய கைங்கரியம். அதை விட உயர்ந்த கைங்கிறத பண்ணணும்னு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகையாக நீ அவதரிச்ச. ஆக பாதுகைங்கிற சரீரத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ற எம்பெருமான் நடக்கச்செல்லாம் அவனோட காட சம்சேஷம் அண்ணா அழுத்தி அது மேல பாதுகைய திருவுடைய விஷயம் எம்பெருமான் நடக்கிறான்னா அப்ப ஏற்பட்ட அந்த சுகத்தை அனுபவிக்கணும் என்பதற்காக நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகைங்கிற சரீரத்தை நீ எடுத்துட்டு இருக்கேன் சேஷஸ்ரீகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம். அதனாலதான் ஆச்சாரியால் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டவானா சேஷன் ஆதிசேஷனே பல உருவங்கள் எடுத்துக்கிறான் அதுல பாதுகைங்கிற உருவத்தை மூர்த்தியை எடுத்துக்கிட்டு அந்த சரீரத்தால எம்பெருமானுடைய திருவடிய எப்பொழுதும் நடக்கிற காலத்தெல்லாம் எப்பொழுதும் அனுபவிக்கிறான் என்று உன்னை பாதுகை அனுபவிப்பதற்காக எடுத்த சரீரமாக பாதுகையாக உன்னை சாதிக்கிறார் ராஜாகெல்லாம். ஆகவே பாதுகையினுடைய பாதுகையானது ஆதிசேகனுடைய அவதாரம் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. சேஷத்வமும் பயதி சம்சேதி பிரகாமம் துத்பூமிகாம் சமதிகம்ய புஜங்கராஜா துவமேவ பக்தி வினதேஹி வகதாம் சரோபிஹி காஷ்டாங்கதம் ச சதிக கேசவ பாதரட்சே. ஸ்லோகம் 753. சேஷத்வமம்ப யதி சம்சயதி பிரகாமம் துத்பூமிகாம் சமதிகம்ய புயங்கராஜா துவமேவ பக்தி வினதேஹி வஹதாம் சிரோவிஹி காஷ்டாங்கதம் சதிஹ கேசவ பாதரட்சே. துத்பூமிகாம் சமதிகம்ய புயங்கராஜா. புயங்கராஜா சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்க முடியாத ஆதிசேஷன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டவனுக்கு, ஏற்கனவே அவன் எம்பெருமானுக்கு சயனமாக படுக்கையா இருந்துட்டு இருக்கான். ஆனா படுக்கையா இருந்தா அதனால சேழத்துவமானது எவ்வளவு சரியா வழியில தெரியாது. சேழத்துவம் காஷ்டாகதமான எல்லை நிலமான சேழத்துவம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு என்ன பண்ணாவன், துத்பூமிக்காம் சமதிகம்ய உன்னுடைய வேட்டத்தை போட்டுக்கிட்டான். அதாவது பாதுகா சரீரத்தை எடுத்துக்கிட்டு எம்பெருமான் தன் மேல திருவடியை வைத்து நடக்க முடியாத இருக்கணும், அப்பேற்ற சேழத்துவம் நமக்கு வேணும் என்பதற்காக சேழத்துவத்தை தான் நன்கு தீவிரமாக பாட்டியை விட அதிகமான சேழத்துவத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையினாலே பாதுகையினுடைய உருவத்தை உன் உருவத்தை எடுத்துக்கொண்டான் புஜங்கராஜன். ஆக இவனுக்கு காஷ்டாகதமான அதாவது எல்லை நிலமான சேழத்துவம் இருக்கு என்று நாம் எல்லாம் சொல்றோம், அதனால பாராட்டுகிறோம். ஆனால் உன்னையே தலையில தூக்கிட்டு வராளே அவளுக்கு சேழத்தம் எப்படி இருக்கும் பாத்துக்கோ. உனக்கே சேழத்தம் உயர்ந்ததாக இருந்தா உன்னையே தலையில தூக்கிட்டு வர ஆறு உன்னிடத்துல பக்தியினால பெருமாள் வெளியில ஏழற காலத்துல போட்டி போட்டு பாதபீடத்தில் இருக்கும்படியான பாதுகா தேவியன் அவ எடுத்து என்ன பண்றா, தன் தலைமையில வச்சுட்டு அங்கேருந்து பகவானுடைய அருகிலே கிட்டக வந்து திருவடியில வந்து சமர்ப்பிக்கிறான். ஆஹ், அப்படி திருவடி சமர்ப்பிக்கிற காலத்துல அங்கேருந்து வரும்பொழுது தலைமையில தாங்குறான். ஆக உனக்கே சேழத்தம் இல்லை இல்லமாக நிறைய இருக்குதுன்னு சொன்னாக்க உன்னையே தாங்குற பாதுகாதையே தாங்கக்கூடியவளான பக்தர்கள் இருக்காளே அவருடைய சேலத்தும் எத்தனை ஏதா இருக்கும். ஆக பாதுகாதையை சிறசிலே தாங்கி அதனால ஆதிசேடனை விட அதிக சேலத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பாதுகா பக்தர்கள் பெறுகிறார்கள் என்பது சுவாமியினுடைய திருவள்ளம் இந்த ஸ்லோகத்தில். மாபூதியம் மைனிஷன் மைனிஷன்னபதஸ்ய நித்யம் விஸ்வம்பரஸ்ய வஹநாத் யசிதேதி மத்வா தத்ஸே பலாப்யதிகயா மணிபாதுகேத்வம் சேஷாத்மனா வசுமதிம் நிஜேவ மூர்த்தியா. ஸ்லோகம் 754. மாபூதியம் மைனிஷன்னபதஸ்ய நித்யம் விஸ்வம்பரஸ்ய வஹநாத் யசிதேதி மத்வா தத்ஸே பலாப்யதிகயா மணிபாதுகேத்வம் சேஷாத்மனா வசுமதிம் நிஜேவ மூர்த்தியா. மணிபாதுகே எங்கெம்பெருமானுடைய திருவடியை தாங்குற ரத்தனங்கள் இழைத்த பாதுகா தேவியே, நீ என்ன பண்ண, மாபூதியம் மைனிஷன்னபதஸ்ய நித்யம் விஸ்வம்பரஸ்ய வஹநாது விதிவேதி மத்வா. இந்த பூதேவி இருக்காள, இந்த பூதேவி ஆற தாங்குறான் அப்படின்னா பெருமாளையே தாங்குறான். என் மீது திருடியை வைத்திருக்கும்படியான எம்பெருமான ஆறு தாங்குறா, பூதேவி தாங்குறா. அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா விஸ்வம்பரஸ்ய வஹநாது, அவன் விஸ்வம்பரம், தன்னுடைய வயத்துக்குள்ள எல்லா உலகங்களையும் அடக்கிக் கொண்டு இருப்பவன் அவன். ஆனா எல்லா உலகங்களையும் வயத்துக்குள்ளே அடக்கி இருக்கும்படியான எம்பெருமான் என்ன என் மீது திருடியை வைத்துக் கொண்டு நடக்கிற காலத்துல உன் மீதுதானே எப்போதும் இருக்கான் அவன். உன் மீது இருக்கிறதுனால உனக்கு அதிகமான கஷ்டங்கள் உண்டும். வஹநாது விஜிதேதி மத்வா, பாவம் இந்த உலகத்தை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய எம்பெருமானையும் என்னையும் சேர்த்து தாங்கிறது இந்த பூதேவி. ஆக பூதேவிக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கப்படாது அப்படிங்கிற எண்ணம் இந்த பாதுகா தேவிக்கு உண்டாச்சு. உடனே என்ன பண்ணா பாதுகா தேவி அப்படிங்கிறதாக்க பாதாள சேகரம் ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டான். எடுத்து எப்படி எடுத்துக்கிட்டான், பலாபியா தட்சே பலாபியதிகையா மணிபாதுகேத்வம் பலாபியதிகையா. ஏன்னா உலகத்தெல்லாம் மயத்துக்களை வச்சிருக்கான எம்பெருமானை தாங்கிறது பாதுக, அந்த பாதையும் சேர்த்து தாங்கிறது பூதேவி இல்லையா பூமி. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தாங்கக்கூடியதா இருந்தா பெறப்படணும் பூமி தேவியை விட இன்னும் பலம் ஜாஸ்தி இருக்கணும். அதுக்காக பலாதிகையா பலாபியதிகையா அதிகமான பலத்தோட கூட பாதுகையை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டவனாக்க இந்த பூமியே சேஷாத்மனா வசுமதி, யுவமூர்த்தியா நீயே பாதாள சேஷன் ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு, நீ அப்படி உருவம் எடுத்துக்கிட்டு பூமிக்கும் கீழே போய் இருந்துட்டு அதை நீ தாங்க. பூதேவி இல்லை விபிரமான தாங்கக்கூடிய நாள் ஏற்படக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக உதவியாக பூதேவியை நீ தன்னையில தாங்குகிறாய் என்று பேசுகிறான். இதற்கு முன்னாடி ஆதிசேடன் பாதுகையாக அவதரித்தான் சொல்றான். இப்ப பாதுகனே பாதுகா தேவியே பாதாளிகளனாக அவதரித்து பூமி தேவிக்கு கஷ்டத்தை குறைகிறாள், பூமியை போய் தாங்கிக் கொண்டு என்று இந்த ஸ்லோகத்தில். அதனால என்ன ஆச்சு, இன்னும் சேஷத்துவமானது இன்னும் உறுதியாகிறது பாதுகா தேவிக்கு. பாதுகா தேவி மறுபடியும் சேஷ உருவத்தை எடுத்துக்கிட்டு பூமத்தை எல்லாத்தையும் தாங்குறா. அப்படின்னா பூமியும் தாங்குறா, அதுக்கு மேல இருக்க முடியாதுன்னா ரங்கநாதனையும் தாங்குறா, பெருமாளையும் தாங்குறா இல்லையா. அதனால சேஷத்துவ காட்சி எல்லையினமாக இன்னும் ஜாஸ்தியா இருது கிடைக்கிறது என்கிற எண்ணத்தினால நீ இன்னொரு உருவத்தை எடுத்துக்கிட்டு பாதாள சேடனாக இருந்து எல்லாவற்றையும் பூமியெல்லாம் தாங்குகிறாய் நீ என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். தத்தாதிருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷ ஏஷா ராமேண சத்யவஜசா யதன்யவாஹ்யாம் ஓடும்புரா வசுமதீம் பவதீனி யுக்தா. ஸ்லோகம் 755. தத்தாதிருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷ ஏஷா ராமேண சத்யவஜசா யதனன்யவாஹ்யாம் ஓடும்புரா வசுமதீம் பவதீனி யுக்தா. தத்தாதிருஷா நிஜபலேன நிரூட கீர்த்தி சேஷஸ்தவைவ பரிணாம விசேஷ ஏஷா. பாதாள சேஷனா இருந்துட்டு பூமியை தாங்கிறது ஆறுன்னா பாதுகா தேவி தான் அந்த உருவத்தை எடுத்துன்னு தாங்குறாள் அப்படின்னு சொன்னார். அதனால என்னாச்சு, உலகத்தெல்லாம் எல்லாத்தையும் அதாவது உலகத்தையும் எம்பெருமானையும் உலகத்தையும் எல்லாத்தையும் தாங்குவதனால நிரூட கீர்த்தி நல்ல பிரசித்தி ஏற்பட்டது, நல்ல கீர்த்தி ஏற்பட்டது. என்ன, ஆதிசேஷன் எல்லாத்தையும் தாங்கக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா. அந்த அப்பேட்டு ஆதிசேஷன் ஆறு அப்படின்னா சேஷ தலைவ பரிணாம விசேஷ ஏஷா. பாதுகா தேவி உன்னுடைய இன்னொரு வேறு மூர்த்தி, உன்னுடைய இன்னொரு மூர்த்தி தான், உன்னுடைய அவதாரம் தான் ஆதிசேஷன் அப்படின்னு தெரியுதுன்னார். இத இன்னொரு நிசா காரணத்தினாலையும் உறுதிப்படுத்துறாள். ராமனுடைய வாக்கியத்தினாலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஆதிசேடனும் பாதுகா தேவியும் ஒண்ணுதான் நன்னா தெரியுது. ராமேண சத்யவஜசா யதனன்யவாஹ்யாம் பரதன் காட்டுக்கு வந்தான், நீயே ராஜ்யத்துக்கு வரணும்னு பிரார்த்திச்சான். உன்னை தவிர வேற ஒருத்தராலையும் ஆள முடியாது, அதனால நீதான் வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சான். ஆனா அப்பேருடைய பூமியை ஆடுறதுக்கு யார் அனுப்பிச்சார், பாதுகை அனுப்பிச்சார். ஓடும்புரா வசுமதியும் பவதினு யுக்தா பாதியை கொடுத்து அனுப்பிச்சார். பாதியை அவர் ராணமேல கொண்டு வந்து கிடைச்சத நந்தி கிராமத்தில் வச்சு பட்டாபிசேஷமா திருநாள பண்ணி பட்டாபிஷேகத்தை பண்ணி ஆண்டான். ஆக அதுக்கு ஆதிசேஷனா இருந்து பூமியை தாங்கக்கூடிய பலம் இருக்கிறதுனால சிம்மாசனத்தில் இருந்தும் இவள் அதே தாங்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால்தான் பரதனுக்கு பாதியை கொடுத்து அனுப்பிச்சார் ராமன். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டவனாக்க, வலிமையோடு உலகத்தெல்லாம் தாங்கக்கூடிய ஆதிசேடன் இருக்கானே அவன் இந்த பாதியினுடைய அவதாரமே, பாதியினுடைய இன்னொரு சரீரமே, இன்னொரு மூர்த்தியே என்று இதிலிருந்து அண்ணா தெரிகிறது. ஆக ஆதிசேடனும் பாதியும் ஒன்று என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிகிறது. மேலும் இந்த இடத்துல ராமேண சத்யவஜசா எது அனன்யவாஷ்யாம் தன்னால தன்னைத்தவிர வேற யாராலையும் ஆள முடியாத இந்த ராஜ்யத்தை என்ன ராமன் பாதியைக்கு கொடுத்தாருன்னு சொன்னார். தெரிஞ்சா இங்க பாதியைக்கு கொடுக்கணும்னு யாரும் சொல்லவும் இல்லை. தெரிஞ்சா ராஜ்யம் வரதன் என்ன பண்ணா, எனக்கு பாதியை கொடுன்னு சொன்னான். உடனே பாதி மேல ஏறி இறங்கி அது வந்து அவங்ககிட்ட கொடுத்தார், அவ்வளவுதான். ஆக பாதியைக்கு ராஜ்யத்தை கொடுக்குன்னு சொல்லவும் இல்லை. அப்படி இருக்குச்சு இந்த இடத்துல என்ன சொல்றா ராமே, ஏன்னா சத்யவஜசா ராமன் பாதியை கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்து அதன்படி பண்ணாக்க ராமன் சத்யவாக்குன்னு சொல்லலாம். சத்யவஜசான்னு சொன்னதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை உத்தூர் சுவாமி எடுத்து காட்டுறார். என்னன்னு கேட்டவனா, காட்டுல மரத்து மேல ஏறி பார்த்த பரதன் வந்தான். பரதன் காட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போனன்னு வர காலத்துல உச்சமான நோபி பரதஹான் பரதம் பத்வா பவிஷ்யாமி அப்படின்னான். பரதன் பரதன் அங்கிருந்து ராஜ்யத்தை திரட்டிக்கிட்டு இங்க வராம அதனால சசைன்யம் பரதம் பத்வா பவிஷ்யாமி சம்சயம், சேனையோட கூட அந்த பரதனை இங்க உங்ககிட்ட வர முடியாதபடி நான் கொண்டு சேர்த்து விடுறேன் அப்படின்னு மரத்திலேருந்து பேசிட்டு கீழே இறங்கினான் லட்சுமணன் இல்லையா. அப்போ பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டமானாக்க அவங்ககிட்ட நான் சொல்றேன், ராஜ்யமஸ்மி பிரயச்சேதி பாடமித்யேவவச்சதி. என்னப்பா பரதா இவ்வளவு கோபம் லட்சுமணா, என்ன இப்படி கோச்சுக்கிறியே நீ? ஒருவேளைக்கு கிட்டக்க பரதன் வந்த பிற்பாடு நான் பரதனை பார்த்து இவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடு அப்படின்னு சொன்னாக்கே சரின்னு நான் ஒத்துக்க போறான் தெரிஞ்சா அப்படின்னு பெருமாள் அவரை சமாதானப்படுத்தினார். அப்போ லட்சுமணனுக்கே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. அந்த வாக்கியத்தை நாம என்ன சத்தியவதசா அப்படின்னா காட்டுக்கு போறேன்னு சொன்ன வாக்கியத்தை சத்திய வாக்கி விதிர்வாக்கி பரிபாலனம் பண்ணார், சத்திய வாக்கி பரிபாலனம் பண்ணார் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியத்தை விட இந்த இடத்துல ராமேன சத்தியவதசான்னு சொல்றது தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்கேன் முன்னாடி என்ன சொன்னா இருப்ப, பாடமஸ்மை பிரதீயதாம், இது மாதிரி இவனுக்கு ராஜ்யத்தை கொடு அப்படின்னு நான் சொன்னாக்க பரதன் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவாண்டாப்பா அப்படின்னு சொன்னார். இந்த வாக்கியத்தை சத்தியமாக்கினார் ராமன். எப்படி அப்படின்னு கேட்டவனா கடைசியில கேட்ட போது என்ன பண்ணார் அப்படின்னா பாதுகையை கொடுவோம்னா பாதுகையை கொடுத்தார். அந்த பாதுகை யாரு அப்படின்னாக்க ஆதிசேடனுடைய அவதாரம், லட்சுமணன் ஆறு அவனும் ஆதிசேடனுடைய அவதாரம். ஆக இன்னொரு அவதாரத்தில் இருக்க முடியாத பாதுகைக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அதனால இவனுக்கு ராஜ்யத்தை கொடுன்னா அவன் கொடுத்துருவான்னு சொன்னாக்க லட்சுமணனுக்கே ராஜ்யத்தை கொடுத்தான். லட்சுமணனுக்கு எந்த முறையில கொடுத்தான், லட்சுமணன் பாதியாக அவதரிச்சிருக்கிற காலத்துல அவர் கொடுத்தான். ஆகினால ராமேண சத்திய வயசா என்று சொன்னதுனால என்ன தெரியுதுன்னு கொடுத்தாக்க நான் இவனுக்கு குடு ராஜ்யத்தின்னு சொன்னாக்க பரதன் கண்டிப்பாக அவனுக்கு உனக்கே ராஜ்யத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னது. பரதன் என்ன பண்ணான், தலையில கேத்துல பண்ணிக்கிட்டு அப்புறம் யானை வேலை இருந்து விட்டு நந்தி கிராமத்தில் போய் சிம்மாசனத்தில் அமர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணி அதே ராஜ்ய பரிபாலனம் பண்ணபடியாக பண்ணான். அதில் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டவனுக்கு லட்சுமணன் ராமன் சத்தியவாய்க்கான் அப்படின்னால இவனுக்கு ராஜ்யத்தை கொடுன்னு சொன்னதுனால இவனுடைய அவதாரமாக இருக்க முடியாத பாதையைக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க முடியாத பண்ணினால் கிடைச்சியல என்பதனால ராமாயண சத்தியவதசாங்கிறதுனால இந்த அர்த்தம் துணிக்கிறது என்று உத்தமர் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சேஷத்துவ சீமனியதம் மணிபாதரட்சே துவாம் ஆகமாக குலவதூமிவ பாலபுத்ராக சுத்ரூபசேஷசைதஸ்ய பரஸ்ய பும்சஹ பாதோபதானசைதம் உபதானயந்தி. ஸ்லோகம் 756. சேஷத்வ சீமனியதாம் மணிபாதரட்சே துவமாகமாஹ குலவதூமிவ பாலபுத்ராஹ சுத்ரூபசேஷசைதஸ்ய பரஸ்ய பும்சஹ பாதோபதானசைதம் உபதானயந்தி. வேதங்கள் எப்படியான எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறோங்களோ அதே போல பாதுகாதேவியும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பாதுகாதேவியை விட்டு பிரியாமல் வேதங்களும் இருக்கின்றன என்று பிரதிபாதி சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி அப்படின்னு கேட்டமானாக்க தொத்ருபசைதஸ்ய பரஸ்ய பும்சகாம், எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா தொத்ரூபசைதஸ்ய சுத்ரூபசேஷசைதஸ்ய. ஒன்னு பாதுகாதேவி, உனது உருவமும் ஆதிசேடைய உருவம் ஒண்ணுதானே, அதனால உனது உருவம் கொண்டு ஆதிசேடன் இருக்காரு. அந்த ஆதிசேடன் மேல எம்பெருமான் செயற்சின்னு இருக்கான். உற்சவ காலத்துல வீதியில பிரமணம் வீதியில உலா வருங்க, அப்புறம் உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு ஆதிசேடன் மேல செயற்சின்னு இருக்காரு. அதனால தொத்ரூப சேட செய்தேன் ஒன்னு உனது உருவமான ஆதிசேடன் மீது எம்பெருமான் செயற்சின்னு இருக்காரு. அப்படி செயற்சின் இருக்க காலத்துல பாதோபதான செய்தாம் உபதான எந்தி. இப்போ என்ன பண்ற, இந்த பாதுகாதேவி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பெருமாளுக்கு அநேகமா எல்லாரும் தலைக்கு ஒரு தலைவனை வச்சுப்பா, திருவடிக்கு காலுக்கும் தலைவனை வச்சுக்கிற அளவு இல்லையா. அதுபோல எம்பெருமான் ரங்கநாதனுக்கும் என்ன ஒரு தலையணை கடைசி திருவடிக்கு தலையணை வச்சு படுத்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல இந்த பாதுகாதேவி எங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த தலையணைக்கு பக்கத்துல பாதுகாதேவி விடப்பட்டிருக்கு, கால் மாட்டுல பாதுகாதேவி விடப்பட்டிருக்கிறார். அதனால கால்மாடல் இருக்கக்கூடிய பாதுகாதேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க எம்பெருமானுடைய திருவடியாகிற தலையணில அல்லது எம்பெருமானுடைய திருவடிக்காக இருக்கக்கூடிய தலையணில தலையை வச்சிருந்து அதையோட சேர்ந்து சென்றிருக்காளோ பாதுகாதேவியும் அதோட சேர்ந்திருக்காளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, குலஸ்திரீகளும் பதிவர்தா ஸ்திரீகள் என்ன பண்றான், பர்தாவுக்கு இஷ்டம் பண்றான். ஆக ராத்திரியில எம்பராங்க பர்தாவுக்கு திருவடி பிடிச்சு